4 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு காது சரியா கேட்காது. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகுது. அந்த படிக்க போன நேரத்தில் டீச்சர் பார்த்தா அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறல. உடனே ஒரு ஸ்லிப்பை எழுதி பேக்கெட்டில் வச்சு அனுப்புறா. டாமி அந்த பையன் பேர். யுவர் டாமி இஸ் டூ ஸ்டூபிட் டு லேர்ன், ப்ளீஸ் டோன்ட் சென்ட் ஹிம் டு த ஸ்கூல். உங்கள் டாமி மக்குப்பாய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு அந்த டீச்சர் இப்படி எழுதி பேக்கெட்டில் ஸ்லிப்பை வச்சு அனுப்பிச்சு விட்டா அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வந்த வீட்டுக்கு வந்தோன்னு நான் எடுத்து அம்மா பார்த்து அழுதுட்டா. ஐயோ என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதேன்னு அந்த டீச்சர் சொல்கிறாளே, வருத்தப்பட்டா. ஆனால் அந்த மதருடைய போல்னஸை பாராட்டணும். பரவாயில்ல, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டே, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தைய அந்த அம்மாவே படிக்க வச்சா. அந்த டாமி யார் அப்படின்னு கேட்டால், தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு காலத்தில் என்ன கலக்கு கலக்கிட்டான் அந்த மனுஷன், உலகத்தில் 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் செய்து உலகத்தை கலக்கியவன். அமெரிக்காவிலேயே ஒரு நாள் கரண்ட்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறான். ஒரு 2 மினிட்ஸ் கட் பண்ணிவிட்டு திரும்பி கரண்ட்டை ஃப்ளாஷ் பண்ணி டிவியில் ஒரு விளம்பரம் போடுறான். எடிசன் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் உலகம் இப்படித்தான் இருந்திருக்கும். இதை விட அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ட்ரிபியூட் கொடுக்க முடியும்? அப்போ அவ்வளவு பெரிய சுயமான அறிவுடைய ஒருவர் என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்க லாயக்கு இல்லைன்னு வெளியே அனுப்பிச்சிருக்கான். நல்ல வேலை அனுப்பிச்சான். படிச்சிருந்தா அவனும் எடிசனை பற்றி படிக்கிற ஒரு சராசரி பயலாக போயிருப்பானே ஒழிய, அவன் எடிசனாக எப்படி மாறியிருப்பான் இல்லையா? அவனுடைய சுயத்தன்மை என்பது வெளிப்படுகிறதா இல்லையா? உங்களுக்கு எப்போவுமே சொல்கிற பாருங்க, ஒரிஜினாலிட்டி என்பது எப்போதும் ஆபத்துக்கும் கேலிக்கும் உரியது தான். ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டி எப்படி விட முடியும்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நர்சரி ஸ்கூல், அந்த நர்சரி ஸ்கூலில் குழந்தைகள்லாம் உட்காந்துருக்கு. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு ஆப்பிள் வச்சுருக்காங்க, பிஸ்கட் வச்சுருக்காங்க, சாக்லேட் வச்சுருக்காங்க. ஏ ஃபார் அப்படின்னு ஒன்று ஆப்பிள், இந்த ஆப்பிள். B for biscuit, இந்த பிஸ்கட். C for chocolate, இந்த சாக்லேட் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. அந்த டீச்சர் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, குழந்தைகள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, குழந்தைகள் உட்காந்து வச்சுட்டாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் வர, அந்த டீச்சர் எப்படி பாடம் எடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக. அந்த நேரத்தில் இந்த டீச்சர் மறுபடியும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறான். ஏ ஃபோர் அப்படி குழந்தைய பார்த்து காமிச்சா. ஏ ஃபோர் அந்த குழந்தை ஆயிடுச்சு. ஆப்பிள் இந்தா கொடுத்தாச்சு. இன்னொரு குழந்தைய எழுப்புனா. பி ஃபார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிஸ்கட் பிடிக்காது. அதை விட என்னென்ன, ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், அது யாருக்கோ போயிடுச்சு. அந்த குழந்தை பிஸ்கட் இப்படி வெறுப்பாக பார்த்துட்டு அந்த ஆப்பிள் வச்சிருக்க குழந்தையவே ஒரு மாதிரி இப்படி முறைச்சிக்கிட்டு அந்த ஆப்பிளையே பார்த்துக்கிட்டே இருந்தது. டீச்சருக்கு என்னென்னா, ஹெட் மாஸ்டர் தன்னை தப்பாக நினைப்பார், சரியாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு நினைப்பார்ல. அதுக்கு அந்த குழந்தைய பார்த்து சொல்லு சொல்லு பி ஃபார். அந்த குழந்தை சொல்லிச்சு, பி ஃபார் பிக் ஆப்பிள், பி ஃபார் பிக் ஆப்பிள். டீச்சர் சொன்னா நீ ஃபெயிலு. ஏன் சிலபஸ் படி ஃபெயில் தானே? பி ஃபார் பிஸ்கட்னா தான் பாஸ் போட முடியுமே ஒழிய, பி ஃபார் பிக் ஆப்பிள் நீ ஒரிஜினலா வந்துட்டியா? நம்ம சிலபஸ் படி ஃபெயிலு. நான் இன்னைக்கு சொல்றேன், சிலபஸ் படி ஃபெயில் ஆகலாம், ஆனா ஃபெயில் ஆறவன் தான் புதிய சிலபஸை உருவாக்குவான். ஃபெயில் ஆறவன் தான் புதிய சிலபஸை உருவாக்குவான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நாம எப்படிப்பட்டவங்க முதல்ல கண்டுபிடிக்கணும், பழைய சிலபஸ்க்குள்ள படிச்சுட்டு போற ஆளா இல்ல புதிய சிலபஸை எழுதுறதுக்கு வந்த ஆளான்னு முதல்ல நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தன்னுடைய நிலை என்ன? ஒரிஜினாலிட்டிக்கு உலகத்துல என்னைக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்கு சார். ஒரிஜினலை அப்ரூவ் பண்றதுக்கு பயப்படுவாங்க. இது வரைக்கும் என்ன சொல்லப்பட்டதோ, வழக்கமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதையே சொல்றவனுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். அதை தூக்கி அடிச்சு புதுசாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ண வந்தீங்களா, உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். ஆனால் நீங்கள் டைனமிக்காகவும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோடையும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தோடையும் இருந்தால் தான் மேலே வர முடியும். இதே ஸ்கூல் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று சொல்கிறேன், என் மனசில் மறக்க முடியாத விஷயம். டீச்சர் கேட்குறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறாங்க, இன்ஸ்பெக்டரை கேட்குறாரு, பள்ளிக்கூடத்து வந்த இன்ஸ்பெக்டரை கேட்குறாரு. சின்ன பள்ளிக்கூடாது. ஒரு படத்தை காமிச்சு, இது என்ன அப்படின்னு கேட்டார். அதில் வந்து ஒரு யானை இருக்கு, அதில் இப்படி காமிச்சு பள்ளிக்கூடத்தில் கேட்டார், அது என்ன அப்படின்னார். ஒன்று ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, ஆனே அப்படின்ச்சு. இன்ஸ்பெக்டர் பயந்துட்டார், இது நம்மளை சொல்லுதான் இல்லை அதை சொல்லுதான். ஏன்னா அவனும் அதே மாதிரி தான் இருந்தார் கிட்டத்தட்ட. அதனால் அந்த படத்தை ஒருத்தரை பார்த்துட்டு தன்னை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு, சரி ஒரே தடவையோட சொல்லியிருக்கலாம், எதுக்கு நீ 2 தடவை சொன்னேன் அப்படின்ட்டார். ஓகே அப்படின்ட்டார். இன்னொரு குழந்தை எழுந்துச்சு, அது ஆணை இல்லை, அது யானை இல்லைன்னு ஒன்று இன்ஸ்பெக்டர் கோபம், வாத்தியார் கோபம், இன்னும் ஆணை இல்லைங்கிற. திரும்ப ஒருத்தரை பார்த்துக்கிட்டு, அது ஆணை தானே, இன்னும் ஆணை இல்லைங்கிற. அந்த குழந்தை சொல்லிச்சு, அது ஆணை இல்லை, ஆணையோட படம். யார் அறிவாள் நினைக்கிறீங்க? யானைன்னு சொன்னவன் தான் மடையன், ஆணையோட படம் தான் துல்லியமான அறிவு. ஏன் தெரியுமா? இன்னும் தமிழனுக்கு படம் வேற வாழ்க்கை வேறங்கிற அறிவே வரல, அந்த பிள்ளைக்கு வந்துருச்சு. உண்மை அது சுயமா சிந்திக்குது. சொல்லி கொடுத்ததை மட்டுமே மண்டையில ஏத்திக்கவே இல்லை, சுயமா சிந்திக்குது. 52 ஆண்டு கால வாழ்க்கையின் அனுபவங்களை தான் படிச்சது சொல்றார். புத்தகத்தில் இருப்பதை இன்னொருவர் கற்றுக் கொடுத்து விட முடியும். புத்தகத்திலிருந்து மத்தகத்துக்கு ஏற்றுவது கஷ்டம் அல்ல, வாழ்க்கையிலிருந்து சொல்லி தருவது என்பதுதான் நுட்பமான விஷயம். அப்ப என்னன்னா, சொல்லலாம், நீங்க ஒரிஜினலா அதை மனசுல வாங்கி புதுசா யோசிச்சு, இது சுய சிந்தனை உள்ளேந்து வெளிப்பட்டால் தான், உள்ளிருந்து வெளிப்படுகிற சுய சிந்தனை தான் உங்களுக்கு உண்மையான வழிகாட்டுதலாக இருக்க முடியும். இன்னைக்கு உலகம் முழுக்க சிக்கலுக்கு என்ன காரணம் சொல்லுங்களா? உலகம் முழுக்க மதம் ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. ஏன் தெரியுங்களா? மத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை எல்லோரும் நம்புகிறார்களே ஒழிய மனசாட்சி சொல்வதை யாராவது சிந்திக்கிறார்களா? ஏதோ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தன்னுடைய அறிவும் அனுபவம் சொல்லி கொடுத்திருக்கிறதே, அதை யாராவது புரிந்து கொள்கிறார்களா? எல்லா மதங்களும் ஒரு கடவுளை தான் குறிக்க முடியும் என்பதை மனசாட்சி சொல்லாதான்? மேலே ஏழு எட்டு கடவுள் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? ஒரு சாதாரணமான காமன் சென்ஸ் உள்ளவன் யோசிக்க முடியுமே, ஒரு கடவுளை தவிர உலகத்தில் பல கடவுள் இருக்க முடியாது. அவரவர் பாதையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ புஸ்தகங்கள் சொல்வதை நம்புகிறார்கள், உள்ளுணர்வு சொல்வதை நம்ப மறுக்கிறார்கள். நான் சுய சிந்தனையை வற்புறுத்துகிறேன். சுயமாக சிந்திக்க பழகுங்கள், நிறைய கேளுங்கள், சுயமாக சிந்திக்க பழகுங்கள். அப்போதுதான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு புலப்பட தொடங்கும். இரவல் அறிவுகளை நம்பி வாழ முடியாது. இரவல் அறிவு ஜென்ல ஒரு அழகான கதை சொல்வான். ஒரு கண் இல்லாத பெரியவர் அவர் ஒரு ஜென் துறவியை பார்க்க போறார். அந்த ஜென் துறவி அவர் உட்காந்து வச்சு பேசிட்டு புறப்படும் போது, கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு லைட்டு தரேன், அந்த லைட்டை எடுத்துட்டு போங்க. ஒரு லைட் எடுத்து கையில் கொடுத்தார். பெட்ரோல் மாக்ஸ் மாதிரி லைட்டை ஏற்றி, பெட்ரோல் மாக்ஸில் வந்து நெருப்பு எரிய விளக்கு, பழைய காலத்து விளக்கு, அதை ஏற்றி கையில் கொடுத்து எடுத்துட்டு போங்க அப்படின்னார். சிரிச்சார் அவர். எனக்கு எதுக்குங்க இது? எனக்கு இது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான், எப்படி எனக்கு ரோடு தெரிய போகிறதில்லை, அப்புறம் என்னத்துக்கு இது? அந்த ஜென் சன்னியாசி சொன்னார், இந்த பாரு, உனக்கு கண்ணு தெரியாது, அதனால் இந்த விளக்கு தேவையில்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் உனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. யாராவது மேலே வந்து மோதிடலாம். நீ இந்த விளக்கு அப்படி எடுத்துக்கிட்டு போனேன், உனக்கு கண்ணு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும், மேலே மோதாமல் இருப்பான். அதுக்கு தான் அந்த விளக்கை கொடுத்தா கொண்டு போனார். இந்த விளக்கை எடுத்துகிட்டு இவர் போனார். ஒரு அரை மணி நேரம் கழித்து எழுத்தாப்புல ஒரு பையன் வந்து மோதிட்டான். இவர் ரொம்ப கோபமாக கேட்டார், ஏன்டா நான் கண்ணு இல்லாதவனா நீ கண்ணு இல்லாதவனா? நான் கண்ணு இல்லாதவன், அதுதான் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டே வர்றேன், அப்படி வந்து என் மேலே மோதிரி உனக்கு அறிவு இருக்கானார். அவன் சொன்ன அந்த விளக்கு அவிஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்போ என்னன்னா, கண்ணு இல்லாதவன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விளக்கை கையில் கொடுத்தா அது அவிஞ்சது அவருக்கு தெரிஞ்சா தானே? அது என்னன்னா, அவர் கொடுத்த விளக்கை எடுத்துக்கொண்டு போவது என்னன்னா, இரவல் அறிவால் உலகத்தை பார்க்க விரும்புகிறவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்றதாக அர்த்தம் இல்லை. சுய அறிவால் உலகத்தை பார்த்தவர்கள் தோற்றதாகவும் வரலாறு இல்லை. சுயம் சுயம் சுயம். உள்ளிருந்து ஒரு விளக்கு இருக்கிறது, உள்ளிருந்து ஒரு தூபம் ஒரு தீபம் இருக்கிறது, உள்ளிருக்கிற அந்த அக்னி குஞ்சு, அந்த அக்னி ஞான கனல் உள்ளிருந்து வருகிறது. அந்த ஞான கனலை மூட்டி கொண்டு விட்டால் வாழ்க்கை இனிமையுடையதாக இருக்கும். பல சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு உண்மையிலேயே தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய உண்மையான பலம் என்ன, தன்னுடைய உண்மையான மேன்மை என்னன்னு தெரியாமலேயே போயிடுது. அப்படி தெரியாம போறதால தான் பெரிய பெரிய வெற்றிகளை சாதிக்க முடியாம போகுது. தெரிஞ்சவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. சர்ச்சில் எப்படின்னு கேட்டா, அவருடைய பேச்சை வந்து தன்னுடைய செக்ரட்டரிக்கு டிக்டேட் பண்ணுவார், எழுதிக்கிறதுக்கு வரிசையா பேச்சு. அவருடைய செக்ரட்டரி அந்த டிக்டேஷன் எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த இடத்த சொல்லுவாராம், இங்க வந்து கைதட்டல்னு போட்டுக்கோ அப்படிம்பாராம். இந்த இடத்துல கிளாப்ஸ், கைதட்டல்னு போட்டுக்கோ. செக்ரட்டரி நினைச்சாரு, ஐயோ பெரிய இடத்துலயே நட்டுக்காண்டு போயிருக்கு, நம்ம என்ன இதை போய் கைதட்டல்னு இவரே போட்டு எழுதி வச்சுக்கிறதா அந்த இடத்துல அப்படி. அப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு வருவார், இந்த இடத்துல கைதட்டல்னு போட்டுக்கோ அப்படிம்பார். அப்புறம் மக்கள் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியப்படு அப்படிம்பாங்கல்ல, துன்பப்பட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க வரிசையா. இந்த இடத்துல வந்து எல்லாரும் வருத்தப்படுவாங்க, இந்த இடத்துல எல்லாரும் சிரிப்பாங்க, இந்த இடத்துல கை தட்டுவாங்க அப்படின்னு செக்ரட்டரி நினைச்சாரு, என்ன இந்த கிருத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆனா ஒரு நாலஞ்சு தடவை அந்த பேச்சு அவர் மறுபடியும் போய் மேடையில் அப்படி படிக்கிற போது, எங்கெல்லாம் சர்ச்சில் குறிச்சாரோ அங்கங்க அதாவது அப்படி அப்படியே நடக்கிறத பார்த்தார். சர்ச்சிலுடைய வெற்றிக்கு காரணம் தான் என்ன, தான் சொல்லுகிற இந்த இடத்தில் மக்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி தீர்க்கமான ஒரு தீர்மானம் இருந்தது. அவர் மேல வந்தார். நான் அதுக்கு நேர்மாறாக ஒன்று சொல்கிறேன், மேலே வந்தவர் தான், ஆனால் அவருக்கு இன்னொருத்தர் தான் அவர் யாருன்னு புரிய வச்சார். அது ஒரு இடம், நாதஸ்வர மேதை திருவாவூர்ல ராஜரத்னம் பிள்ளை கச்சேரிக்கு, கல்யாண கச்சேரிக்கு வாசிக்க போகிறார். அந்த காலத்தில் அவர் கச்சேரிக்கு வந்து கூப்பிட வந்த ஒருத்தர், உங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கார். ராஜரத்னம் பிள்ளைக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, தான் என்ன சொசைட்டியில் கமாண்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா அவர் உண்மையான மகா வித்வான், இசையில் தான் அவருக்கு லைஃபே ஒழிய ரெமுனரேஷன் சன்மானம் பேமெண்ட் எல்லாம் அவருக்கு தெரியல என்னன்னு. அந்த காலத்தில் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், 1000 ரூபாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை நினச்சிக்கிட்டு ராஜரத்னம் பிள்ளை என்னமோ சொல்லி இப்படி தயங்கி அவரை தான் நினச்சிக்குவாரோ, அந்த 1000 ரூபா கொடுக்காமல் எந்திரிச்சு போயிடுவாரோ, இது பெருசு ஜாஸ்தின்ட்டு போயிடுவாரோங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு 1000 ரூபா அப்படின்னு ரொம்ப தயக்கமாக சொன்னாராம். அவர் காதில் சரியாக விழல. என்ன 10000மான்னாராம். யார் வந்தவர்? 10000மா அப்படின்னாராம். ராஜரத்னம் பார்த்தார், ஆமாம்னு சொல்லுவோமே, ஆமாம்னார், பேமெண்ட் வந்துருச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரா, ஓ என்னை 10 மடங்கு குறவாக நான் மதிப்பிட்டுருக்கிறேன், இப்போ தான் என்னுடைய மார்க்கெட் என்னன்னு எனக்கு தெரியுது, ஓ நான் 10 மடங்கு மேலே வளர்ந்துட்டேன் அது எனக்கு தெரியலேன்னு. இந்த தொகையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் நடந்த நிகழ்ச்சி இது என்னன்னா, அவர் சொன்னதை ஒருத்தர் தப்பாக விளங்கிட்டு அவ்வளோவா அப்படின்னு பேமெண்ட் உடனே கொடுத்த உடனே தான், ஓ இன்றைக்கு நமக்கு சமூகத்தில் இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறத ராஜரத்னம் பிள்ளை கண்டுபிடிச்சார்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் வருது. இது எதுக்காக சொல்கிறேன், சில சந்தர்ப்பத்தில் இன்னொருவர் தான் நமக்கு யாருங்கிறத உணர்த்த வேண்டியிருக்கு. இது ஒரு கோணம், ஆனால் நிஜமாவே நம்முடைய வளர்ச்சிக்கு அது பயன்படும்னா அதை எடுத்துக்கணும். ஆனால் விமர்சனம் பண்ணுங்கிற நோக்கத்தோடைய ஒரு உட்கார்ந்து விமர்சனம் பண்ணி கொண்டிருந்தா அந்த விமர்சனத்தை நாம் ஏன் ஏற்றுக்கணும், எதுக்காக நாம் அதுக்காக கவலைப்படணும்? எனவே தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய பலம் என்ன என்பதை தானாக உணருதல், அல்லது பிறர் உணர்த்துகிற போது உணர்ந்து கொள்ளுதல், இந்த ரெண்டு நிலையிலேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் தன்னை உயர்த்தி மேலே கொண்டுவதற்கு முயற்சி பண்ணும். இதுல என்ன சிக்கல் வரும் தெரியுங்களா? வாழ்க்கையில நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, இல்ல ஏதாவது ஒரு காரியம் நீங்க உலகத்துல தொடங்குறீங்க, என்ன தொடங்கினாலும் முதல்ல அதை கேலி பண்ணவும் தாழ்த்தி பேசவும் பல பேர் ரெடியா இருப்பாங்க. நான் பல கல்லூரிகளுக்கு பேச போற போது பார்த்துருக்கிறேன், நாங்க உட்காந்துருப்போம், முதல்ல அந்த பசங்களையோ பெண்களையோ பாட சொல்வாங்க. இப்ப இந்த பொண்ணு பாடுவா அப்படின்னா அந்த பொண்ணு அங்கேயிருந்து வந்து பாட வருவா, அது என்னமோ மைக்கு கிட்ட வந்தோடனே சில பேருக்கு குரல் கோளாறு பண்ணும் அப்படிம்பாங்க. உடனே எல்லா பையனும் ஓன்னு கத்துவான். அப்புறம் அந்த பொண்ணு பாட ஆரம்பிப்பா, சுருதி விலகி போயிடும், குரல் கீச்சிட்டு போயிடும், உடனே எல்லாம் ஓன்னு கை தட்டி உட்காந்து வச்சிருவாங்க பாட முடியாதபடி. நான் அந்த கல்லூரிகளை பேசுற போது சொல்லுவேன், அந்த பொண்ணுக்காவது பாடணுங்கிற ஒரு தெளிவு இருந்தது, பாட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, உனக்கு அது கூட இல்லை, அது கூட உனக்கு இல்லை, அந்த தைரியம் கூட உனக்கு இல்லை, அந்த தைரியத்தோட மேடைக்கு வந்த பெண்ணை நீ அவமதிக்கிறீ, என்ன வகையில் அது நியாயம்? அவது ஒரு முயற்சியோட கல்லூரியில் அந்த பெண் பாட வர, நான் அதை கல்லூரின்னு தான் சொன்னேன், அதுக்காக கச்சேரியில் அப்படி வந்து பாட வரப்படாது, அதுக்கு வித்தியாசம் இருக்கு, அங்கே தகுதி இல்லாமல் மேடைக்கு வந்து நிற்கப்படாது, கல்லூரியில் அவங்கவுங்க திறமையை வளர்த்துக்கிற இடம், அங்கே ஒரு பொண்ணு பாட வர்றா அவங்க கொஞ்சம் சரியாக பாடலை அப்படின்னா அப்போ ஊக்குவிக்கணும். அது பல பேருக்கு தெரியல, ஆனா இன்னொருவர் அப்படி கேலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு சங்கீதமே வராது, எனக்கு ஒண்ணுமே வராதுன்னா எவ்வளவு தூரத்துக்கு பின்னாடி போக வேண்டியிருக்கும். ஒரு அம்மா படுத்துக்கிட்டு இருக்கு பிள்ளை, அதை வந்து தட்டி எழுப்புறாங்க, எந்திரி எந்திரி, மணி ஏழராச்சு எந்திரி, அது நெளியுது, மணி ஏழரா அது, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா எந்திரி? நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அங்க பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கவே இல்லை. பிடிக்காட்டி என்ன, வாத்தியாருக்கும் என்ன பிடிக்கல, வாத்தியார்களுக்கும் பிடிக்கல, பசங்களுக்கும் பிடிக்கல, நான் போக மாட்டேன். இதை சொன்ன உடனே அம்மா சொன்ன, அதெல்லாம் இல்லை, ஸ்கூலுக்கு போய்த்தான் ஆகணும், நான் ரெண்டு காரணம் சொல்லிட்டேன், பசங்களுக்கும் பிடிக்கல வாத்தியாருக்கும் பிடிக்கல, நான் ஏன் போகணும்னு நான் காரணம் சொல்லிட்டேன், போக மாட்டேன்னு, போகிறதுக்கு நீ ஏதாவது காரணம் சொல். அந்த அம்மா சொன்ன, ஒரு காரணமே போதும்னா என்ன, நீ தானே பள்ளிக்கூடத்து பிரின்ஸ்பாலு, நான் பிள்ளைன்னு சொன்ன வழிய வயசு என்னன்னு சொன்னேன், பிள்ளைக்கு வயசு 50, ஒரு ஸ்கூல் பிரின்ஸ்பாலு எழுப்புற அம்மாவுக்கு வயசு 80, என்ன அர்த்தம்னா பள்ளிக்கூடத்து பிரின்ஸ்பாலாக இருக்கிற அப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆசை இல்லை, அவர் சொன்னது கரெக்டு, பசங்களுக்கும் என்ன பிடிக்கல வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, என்ன அர்த்தம், கூட வேலை பார்க்குற வாத்தியாருக்கும் பிரின்ஸ்பாலை பிடிக்கல, படிக்கிற பசங்களுக்கும் அவர் பிடிக்கல, போக மாட்டேங்கிறார். இப்போ நீ தான் பள்ளிக்கூடத்து பிரின்ஸ்பால், அந்த மாதிரி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, அவனுடைய டியூட்டி என்ன, ரோல் என்ன அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நாம் ஒரு வேலையை ஈடுபாடு இல்லாமல் பண்ணினா, அந்த வேலையில் நமக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை எப்படி வெற்றியாக பண்ண முடியும்? இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க கூட இந்தியாவிலே நீங்க வந்து ஒரு உழைப்பு ஒரு தொழில் செய்து பணத்தை ஊருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் பல பேர் இருக்கிறாங்க, பல பேர் இங்கேயே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏதோ வந்துட்டோம் அங்கே பணம் அனுப்ப வேண்டியிருக்கு, தங்கச்சி கல்யாணம் இருக்கு, அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்கு, அம்மாவுக்கு ஏதோ செய்ய வேண்டியிருக்கு, அங்கே நிலத்தை அடகு வச்சுட்டு இங்கே வந்துட்டோம் மீட்க வேண்டியிருக்குன்னு வெறும் பண வரவு செலவு கணக்காக நீங்க பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா மிக சீக்கிரத்தில் முதுமை வந்துவிடும், நோய் வந்துவிடும். இதுவும் ஒரு தவம் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியாக இந்த வேலையை நீங்கள் செய்ய தொடங்கினால் இந்த வேலையின் மீது ஒரு ஈடுபாடு வரும், நீங்கள் செய்ய முடியாத சாதனைகளையும் வெற்றிகரமாக செய்வீர்கள். ஏதோ வந்துட்டோம் அதை விட இங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வேலை பார்த்தா மிக சீக்கிரத்துல சலிப்பு தட்டிப்போம். எனவே எந்த வேலை செய்கிறோமோ, எந்த தொழில் செய்கிறோமோ, அந்த தொழில் மீது நம்முடைய எல்லையற்ற ஈடுபாட்டை நாம் முதல் வெளிப்படுத்தியாக வேண்டும். அப்புறம் அதை செய்கிற போது நம்முடைய திறமை என்ன, நம்முடைய ஆற்றல் என்ன, பலம் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னேன். இதுல பிறருடைய, நான் முதல்ல அந்த வார்த்தையை தொடங்கிட்டு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு, பிறருடைய விமர்சனங்கள் பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு ஓவரா மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நாம் ஒரு சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும். என்ன சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும்? இளைஞர்கள் பல பேர் வந்திருக்கிறீங்க, நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் பண்ணால் கூட அந்த ட்ரெஸ் பண்ணதை யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணால் தான் தூக்கமே வரும். ஒரு மஞ்ச பனியன் போட்டு ஒரு பையன் அங்கேருந்து நின்னோடனே பார்க்குறவன், மச்சி அஜித் மாதிரி அசத்துற ஒரு திருப்தி, அதை பற்றி வருத்தப்பட வேண்டியது அஜித் தான், வந்து சொல்லும் போதே மச்சி அஜித் மாதிரி அசத்துற, இன்னும் சில பேர் விஜய் மாதிரி கலக்குற அப்படின்னு ஒரு பெரிய திருப்தி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் போகிறீங்க ஒரு நல்ல துணிக்கடையில் போய் அழகாக ஒரு ரெடிமேட் டிஷர்ட் வாங்கி போட்டு வர்றீங்க, உங்களை யாருமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டுக்கலை, என்ன பண்ண போகிறீங்க? எங்கள் ஊரில் சில பெண் குழந்தைகள் சுடிதார் புதுசாக தச்சு போட்டு காலேஜுக்கு போகும், சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பிரமாதமாக இருக்கிற இந்த சுடிதாரில், நீ நக்மா மாதிரி இருக்கிற, சிம்ரன் மாதிரி இருக்கிற, எனக்கு ஒரு பெரிய வருத்தம், நம்மால் யார் மாதிரியோ இருந்தால் சந்தோஷப்படுறானே ஒழிய அவன் அவன் மாதிரி இருந்தால் திருப்தியே வரலையே, இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு சார். நான் நானாக இருந்தால் தான் எனக்கு கௌரவமே ஒழிய நான் யார் மாதிரியோ இருக்கிறேன்னு சொல்ல எனக்கு என்ன சார் பெருமை இருக்கு? இதுவே ஒரு தப்பான மனநோய் இல்லையா, நீ அவர் மாதிரி இருக்கிறேன் இவர் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் சந்தோஷப்படுறதுக்கு இதில் என்னன்னா அங்கீகாரத்தை எதிர்பார்க்குறோம், என்னன்னா யாராவது பாராட்டி ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு, இது வந்து ரொம்ப சிக்கலில் போய் முடியும். ஏன், இன்னொருத்தர் உங்களை பாராட்டினா தான் உங்களுக்கு திருப்தியோ சந்தோஷமோ வரும்னு வச்சுக்கிட்டா இன்னொருத்தர் பாராட்டவே இல்லை. நம்மளால் எப்படின்னா பாராட்டினா இவன் சந்தோஷப்பட்டுருவானேங்கிறதுக்காகவே பாராட்ட மாட்டான், பாராட்டின திருப்தியா வீட்டுக்கு போயிட்டானா என்ன பண்றது, அந்த சுடிதார் நல்லா இருந்தா கூட எல்லாம் பார்த்துட்டு உன் கலருக்கு அது சூட்டே ஆகல அப்படின்பா. அவ தங்கச்சியே சொல்லுவா, அக்கா நல்லாவே இல்லை உனக்கு இது கொஞ்சம் கூட, ஏன்னா அவ அதை தான் போட்டுக்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறா. அதுக்காகவே உனக்கு நல்லா இல்லை உனக்கு நல்லா இல்லை உனக்கு நல்லா இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா தான் போட்டுக்கலான்ற ஐடியாவில் தங்கச்சி இருக்கிறா. அவன் நல்லா இல்லையம்பா, அப்படியே முகம் வாடி போயிடும், மனசு வருத்தம் ஆயிடும், எனக்கு இது நல்லா இல்லையா. அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க என்னன்னா, எனக்கு எது நல்லா அமைஞ்சது இது நல்லா அமையறதுக்கு. இப்ப எங்க போய் அந்த மனநோய் முடியுது பாத்தீங்களா, இதைத்தான் நான் என்ன சொல்றேன். நீங்க தானே கடைக்கு போனீங்க, நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க. ஆமா, உங்க செலெக்ஷன் சரியில்லைன்னு மற்றவங்க யாராவது சொன்னா ஏன் பாதிக்கப்படுறீங்க? சரி, உங்க செலெக்ஷனை இன்னொருத்தர் வந்து அங்கீகாரம் பண்ணி முத்திரை கொடுக்கணும் லெட்டர் கொடுக்கணும் ஏன் எதிர்பார்க்கறீங்க? ஒன்னு புரிஞ்சுக்கங்க, நான் இதைத்தான் ஆரம்பத்துல தொடங்கினேன். உங்களை பற்றிய உங்களது அபிப்பிராயங்கள் சரியா இருந்தாதான் நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். எல்லாருடைய அபிப்பிராயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறன்னு ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு கணம் கூட நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன் குறை சொல்றதுக்கே பல பேர் இருக்கிறாங்க, இல்ல கூட பாராட்டாம இருக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. எனவே தன்னை இன்னொருவர் பாராட்டி அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பே சரியல்ல. அதுக்காக இன்னொன்று சொல்ற, யாராவது பாராட்டுற போது முறைச்சிக்காதீங்க. யாராவது நல்லா இருக்கிறீங்கன்னா தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம். ஏன் அவனுடைய ஈகோ முதல்ல அடிபட்டு போயிடும், அஃபண்ட் ஆகி போயிடும். பாராட்டினா ஏத்துக்கணும். இது சில பேர் எப்படின்னா பட்டம் இல்லைன்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. யாராவது பட்டம் கொடுத்தா என் தகுதிக்கு இந்த பட்டம் தேவையில்லைம்பா, இதுவும் டூ மச். பிளீஸ் பி நார்மல். யாராவது இந்த அவார்டு கொடுக்கணும் ரொம்ப நன்றி, நீங்க வந்து அதை எதிர்பார்க்க வேண்டாம், கொடுத்தா ரொம்ப நன்றின்னு போங்களேன். என் தகுதிக்கு இதை போட்டுக்கொள்வது என்பது கௌரவம் இல்லை, நீ போடு போடாம போதெல்லாம் அப்புறம் கொடுக்கறவனுக்கு மரியாதைக்கு வாங்கி வச்சுட்டு போய் இப்ப என்ன கெட்டு போச்சு. இதுதான் மனித தன்மை, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு நம்ம ஏங்கக்கூடாது. ஆனா யாராவது யாராவது சொல்ற போது அதை அன்போடு அதை அப்படி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பண்பையும் வளர்த்துக்கொள்ளவர். இதையெல்லாம் தன்னை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான சரியான ஒரு வழிமுறைகள். காட்டில் சிங்கத்துக்கு ஒரு கிரேட்னஸ் சொல்லுவோம், அரிமா நோக்கு அப்படின்னு சொல்லுவாள். சிங்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர், ஒரு குணம் உண்டு. அது காட்டில் நடந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்த உடனே நின்று திரும்பி ஒரு பார்வை பார்க்கும். இந்த குணம் மற்ற எந்த விலங்குக்கும் கிடையாது. கொஞ்ச நேரம் நடந்து வந்துட்டு சிங்கம் அப்படி நின்று திரும்பி ஒரு பார்வை பார்க்கும், அதுக்கு அரிமா நோக்குன்னு தனியாக சொல்கிறான் தமிழ் இலக்கியத்தில். ஏன்னா காட்டுக்கு அது ராஜா. எப்பவுமே பவர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் திரும்பி திரும்பி பார்த்துக்கணும். ஏன்னா எதிரி எப்பவுமே எதிர்பக்கத்துலேருந்தே வரமாட்டான், பின்பக்கத்துலேருந்தான் முதல்ல வருவான். அதுக்கு சிங்கத்துக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல. அதனால தான் அது பாருங்க, அது ராஜாவாகவே இருக்கு காட்டுக்கு. அப்படி வந்து இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கும், பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பார்வை பார்க்கும். அப்படி வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறவன், என்ன நடந்தது என்று திரும்பி பார்க்கிறவன் வெற்றி பெறுகிறான். ஹாப்பி பர்த்டேன்னு மெழுகுவத்தியை ஏற்றி அணைச்சா மட்டும் பர்த்டே ஆகிடாது. இந்த ஒரு வருஷம் நீ என்ன வாழ்ந்து கிழிச்ச அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்கறதான் உண்மையான ஹாப்பி பர்த்டே. தனக்குள் ஒளியேற்றிக் கொள்வதற்குரிய சரியான வாழ்வியல் முறை, நாம என்ன வாழ்ந்திருக்கிறோம் இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு திரும்பி ஒரு முறை யோசிக்கணும். அந்த சுய அலசலை தான் அவர்கள் ரொம்ப அழகாக வற்புறுத்தி சொன்னார்கள். விவேகானந்தர் எதுக்கு போனார்? கன்னியாகுமரி. விவேகானந்தர் கன்னியாகுமரி போகும்போது அங்க ஒரு மொட்டைப்பாறை, இது கடலுக்கு நடுவில் ஒரு மொட்டை. இப்பதான் அது விவேகானந்தா மெமோரியல் ராக்கா மாதிரி இருக்கு. அப்ப வெறும் மொட்டைப்பாறை தானே இருந்து, அந்த மொட்டைப்பாறையை தொலைவிலேருந்து இப்படி பார்த்தார். ஒரு 300 feet கடல்ல தள்ளி நிக்கிறாரு, அப்படி பார்த்தாரு. திடீர்னு அந்த ஆளுக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம அதுல போய் மெடிடேட் பண்ணா என்ன, அங்க போய் மெடிடேட் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஒரு ரகசியம் சொல்றேன், அப்படி தோணுனதால தான் விவேகானந்தர் பெரிய மனுஷன் ஆனார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? எல்லோருக்கும் என்ன தோன்றுகிறதோ அது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தலைவனாவதே இல்லை. எல்லோருக்கும் தோன்றாதது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தான் தலைவன் ஆகிறான். எல்லாருக்கும் தோணாதது எவனுக்காக தோணும் அவன் தான் தலைவன் ஆக முடியும். இது தலைவனுக்கான ஒரு இலக்கணம். எல்லாருக்கும் என்ன தோணுது அறிய தோணுச்சுன்னா அவன் சாதாரணமான. விவேகானந்தருக்கு தோணுது அங்க போய் மெடிடேட் பண்ணணும் பண்ணணும்னு தோணுது. ஒழிய எப்படி போறது? ஒரு கடல் இருக்கு, உங்களையும் என்னையும் மாதிரி நம்ம ஒரு காரியத்துல ஈடுபடும் போது ஏதோ ஒரு தடவை தானே செய்யும். என்ன பண்ணுவோம்? யார்த்தையாவது ஹெல்ப் கேட்கலாமா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் வந்தது. இது நார்மல். விவேகானந்தர் நார்மல் ஹியூமன் பீங் தானே முதல்ல. அவன் என்ன யார்ட்ட உதவி கேட்கறது? கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த இருக்கிற மீன் பிடிக்கிற நண்பர்கள் உதவுனாதான் போட்ல போக முடியும். அவங்க உதவி பண்ணாதான் அந்த அண்டை போக முடியும். அவங்கள உதவி கேட்டார். என்ன படிப்பா அங்கே விட முடியுமா, எனக்கு அங்கே விட முடியுமா கேட்கறது. இப்ப நாம கூட லைஃப்ல உதவி கேட்க மாட்டோமா? இப்ப சில பேர் கூட வருத்தத்தில் சொல்லுவாங்க, எங்க ஜாதியில எங்க பெரியப்பா பெரிய ஆளு, பெரியப்பா பெரிய ஆளு, அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் நல்ல வேலைக்கு போயிருப்பேன். சொல்றாங்களா இல்லையா? எங்க மாமா ரொம்ப வசதியானவர், எங்க மாமா மட்டும் எனக்கு 1 crore rupees கொடுத்து என்னமோ சொல்றாங்க. ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிகிட்ட சில பேர் சொல்றான், உங்க அப்ப 1 crore rupees கொடுத்துருந்தாண்ணா, 1 crore rupees கொடுத்துருந்தா. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா கண்ணாடில போய் மூஞ்சி பாரு, ஏன் பொண்ணு கொடுத்ததே பெருசு, உனக்கு 1 crore rupees கொடுப்பாங்க, பொண்ணு கொடுத்ததே பெருசு, அதனால 1 crore rupees கொடுப்பாங்களா, நான் 1 crore rupees கொடுத்துருந்தா எங்கேயோ இருப்பேன், எங்க இருப்பேன், நீ உள்ள இருப்பேன். உன்னை பத்தியும் தெரியாதா பொண்ணாட்டு சொல்றா, இனி உள்ள இருப்ப ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருந்தா உன்னை பத்தியும் தெரியாதா சார். நம்ம ஹியூமன் டெண்டன்சி, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா. நான் இதை தப்புன்னே சொல்றேன். விவேகானந்தருக்கே இருந்தது சார். என்ன தெரியுங்களா, கடலுக்குள்ள போனோம், அவரா போக முடியாது, மீன் பிடிக்கிற நண்பர்களை பார்த்தாரு, என்னை கொண்டு அங்கே விட முடியுமா அப்படின்றார். அவன் இது யாரா அவர் தெரியாது, விவேகானந்தர் பெரிய சாமியார் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. விவேகானந்தர் அவருக்கு பெரிய சிக்கல் பாருங்க, இவருக்கு போகணும், கடல் கடந்து அந்த போகணும், கடலுக்குள்ள போகணும், அங்கே மீன் பிடிக்கிறவங்களை கேட்கறாரு, என்ன கொண்டு அங்கே விட முடியுமா. அவன் பாருங்க, இவர் யாருமே தெரியாம இப்படி திரும்பி பாரு, சமையல காலனா காசு இருந்தா கொடுணும், எவ்வளவு காலனா அந்த காலத்துல காலனா காசு இருந்தா கூட சாமியாரே குடிப்பாங்க விடுறோம் அப்படின்னு சார். அவர்கிட்ட காசு இல்லை, விவேகானந்த காலனா காசு இல்லை, நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க, விவேகானந்த காலனா காசு இல்லை. ஏன் இல்ல, அவர் நிஜமாலுமே சாமியார் அதனால இல்ல, அவர் நிஜமாலுமே சாமியார் அவர்கிட்ட காசு இல்லை, விவேகானந்த இல்ல. அவர் ஒரு செகண்ட் பாருங்க, நான் காசு இல்லாட்டாலும் என்ன கொண்டு போய் விட்டா புண்ணிய இன்னி இதெல்லாம் புழுகிறதுக்கு அவர் தயாரா இல்ல. அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார், ஒரு செகண்ட் சிரிச்சிட்டு சார் கப்புனு தண்ணிக்குள்ள குதிச்சாரு, நீந்தினாரு, அவர் பாட்டுக்கு பட்டப்பாறைக்கு போன உட்கார்ந்துட்டார். என்ன புரியுது, இந்த உலகமே எனக்கு உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சராசரி மனோபாவம். அப்படி யாரும் உதவவில்லை என்றாலும் நான் நினைத்ததை முடிப்பேன் என்று எண்ணுவதுதான் வெற்றிக்கான ரகசியம்.